சொல்லத்தான் நினைக்கிறேன், உன் கண்ணை பார்த்து சொல்லாம முழிக்கிறேன். அழத்தான் நினைக்கிறேன், உன்கிட்ட வந்தா அச்சத்தில் குளிக்கிறேன். உன் மொழியில் 100 பேஜ் என் மொழியோ உமையாச்சு. முன்னாலே செல்லும் மூஞ்சல் பின்னாலே போதல் போல என் காதல் அங்கும் சொல்லத்தான் நினைக்கிறேன், உன் கண்ணை பார்த்து சொல்லாம முழிக்கிறேன். அழத்தான் நினைக்கிறேன், உன்கிட்ட வந்தா அச்சத்தில் குளிக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லும் காதல்லத்தோடு தீரும், சொல்லாவிட்டால் நெஞ்சோடு வாழும். எந்தென்னாவோடு தூங்கும் சொற்கள் தீராதது, அது பூவோடு தூங்கும் சிறு தேன் போன்றது. என் சார்பில் எந்த காதல் காற்ற சொல்லும், உன் காதல் என்னிடம் வான் சொல்லும். என்னமே சொன்னமே ஆசை சொல்ல பாஷை வேண்டாம். சொல்லத்தான் நினைக்கிறேன், உன் கண்ணை பார்த்து சொல்லாம முழிக்கிறேன். செல்லும் மேலாடை வாசம் அக்கப்போர்கள் எல்லாமே பேசும். இன்னும் தீண்டாத பாகம் நெஞ்சில் தீ மூட்டுது, அது வேண்டாத வேலை செய்ய கோள் மூட்டுது. நாளைக்கு சொல்லி தீர வேண்டும் என்று நாளைந்து மாதங்கள் போயாச்சு. அடிப்பவோ எப்பவோ பட்டு என்றும் பூத்தே தீரும். சொல்லத்தான் நினைக்கிறேன், உன் கண்ணை பார்த்து சொல்லாம முழிக்கிறேன். காஜல், இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போயேன். கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம்? இன்னைக்கு ஃபுல்லா, இந்த வருஷம் ஃபுல்லா. இந்த வாழ்க்கை ஃபுல்லா நீ கூட இருந்திருக்காஜ.